தலைப்பு: நம் விவசாயி. விதை விதைத்தவனை மண்ணில் புதைத்தோம், வறண்ட கிணற்றை நிறைக்குமோ குருதி, இதயம் பிளந்த மண்ணில் மாண்டான், கயிற்றில் நிறைந்தான் வயிற்றை நிறைத்தவன், உரிமை அறியாமல் மானத்திற்காக மறிக்கிறான்.